காதலில் காதலில் சாபம், உன் காதலிச்ச ஜீவன் இங்க பாவம். இது காதலில் காதலில் சாபம், போதையில் தினமும் சகிரண்டி நானும் உனக்காக வாழுறண்டி. கனவுகள் எல்லாம் நொறுங்குதடி, நினைவுகள் எல்லாம் பறக்குதடி, தனிமையில் இப்போ தவிக்கிறேன். உயிரோடு என்னை எரிக்கிறாயே போ.